ஆத்மா பஞ்சகோசங்களுள் ஒன்றென்றெனல் ஒன்று தற்பத வாச்சியார்த்தம் வாயோடு கூடிய பிரம வடிவ வீசுவரனாம். இரண்டு தற்பத லட்சியார்த்தம் வாயின்றிய அவாச்சியமான சுத்த பிரமமாம். மூன்று தும்பத வாச்சியார்த்தம் சிதாபாச சகித புத்தி அல்லது அவித்தையோடு கூடிய கூடுச்சேதன வடிவ ஜீவனாம். நான்கு துவம்பத லட்சியார்த்தம் சிதாபாச சகித புத்தி அல்லது அவித்தை வடிவ உபாதியின்றிய அவாச்சியமான கேவல கூடுச்சேதனமாம். பிரிந்திடக் கடந்த வெண்ணெய் பின்புமோ அதனை கூடிர் செறிந்திடாவாறு போல தேகமுன் தேகி தானும் பிரிந்திடப் பார்த்த பின்பு பெயர்த்தது நிற்பி நெங்கே செறிந்திடாவாறு செய்யும் தேசிகன் தேசிகன்றான். 39 என்பது மீமொழி. ஒன்று அன்னரசத்தினார் தோன்றி பின்னர் அதனாலே விருத்தியடைந்து அப்பால் அன்னவடிவப் பிரிதிவியில் ஒடுங்கும் சுலசரீரம் அன்னநமய கோசமாம். இரண்டு சூட்சுமதேகத்தில் பிராணாதி வாயுக்களும் பிராணமய கோசமாம். மூன்று மனமும் கண்மேந்திரியங்களும் கூடியது ஞானேந்திரியங்களும் கூடியது மனோமய கோசமாம். சோகத்துடன் கஞ்சிமிட்டும் ஸ்மைலி. நான்கு புத்தியும் ஞானேந்திரியங்களும் கூடியது விஞ்ஞானமி கோசமாம். ஐந்து சுழுத்தியில் கைவல்லிய நவநீதம் குவிடை அன்னநமய கோசமான இத்தூல சரீரம் பஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்களின் காரியமாயிருத்தலினாலும் சில காலத்திற்குள் பின வடிவமாய்ப்போதல் நிச்சயமாயிருத்தலினாலும் இதனை ஆத்மாவென்று கருதும் பிராந்தியை விடக்கடவாய் சீவினா தேசிக மூர்த்தியே அன்னநமாயின் பிராணனை பிராணமய கோசத்தை ஆத்மாவென்று கொள்ளக்கூடாதோ. குவிடை பிராணன் அப்ஜீகிருத பஞ்சபூதங்களின் இரசோ குணக்காரியமா இருத்தலினாலும் தோற்றுறுத்தி தனது ரக்கால் காற்றை விடுவது போல உனது ரக்கால் விடப்படுவதாயிருத்தலினாலும் அதுவும் நீயல்ல. அறுபது காரணசரீர வடிவினதான அவித்தையில் உள்ள மலினசத்துவமான பிரியம் மோதம் பிரமோதமென்னும் திருவித விருத்தியும் கூடியது ஆனந்தமய கோசமாம். கோசம் உரை பிரியமான ஒன்றைக் காண்டல் அடைதல் அனுபவித்தல் என்பவற்றாலுண்டாகும் சுகம் முறையே பிரியம் மோதம் பிரமோதமாம். சுழுத்தியில் சாட்சியாகாரமாகவும் சுகாகாரமாகவும் அவஸ்தான்யானாகாரமாகவும் மூன்று வித்தியா விருத்தியுள்ளவென்று முணர்க. அன்னமய கோசத்துள் பிராணமி கோசமும் அதற்குள் மனோமய கோசமும் அதற்குள் விஞ்ஞானமய கோசமும் அதற்குள் ஆனந்தமய கோசமும் உளவாம் என்றுணர்க. விவாதத்திற்கு விஷயமாகிய அன்னநமய கோசம் சுலசரீரம் ஆத்மாவன்று பஞ்சீகிருத பஞ்சமகாபூத காரியமா இருத்தலின் கடன் போல என்பது அனுமானம். எதன் நினையமுண்டாகின்றதோ அது விவாதத்திற்கு விஷயமெனப்படும். தேகாகாரமாக பரிணமித்த பிருதிவி முதலிய தத்துவங்களே ஆத்மாவினை சார்பாக இலகர் முதலியோர் கூறுதலின் அன்னநமய கோசம் விவாதத்திற்கு விஷயமாம். த அன்னமே செய்த தூல வாக்கையே என்ன கோச மன்னமுன் தாலு துய்ய முதலா தேலிறக்கு துண்ணிய மேதை எத்தி தோன்முதற் கூட்டமான வந்தது நித்த சுத்தமாகிய வான்மாவாகா என்பது விவேக சூடாமணி. விவாதத்திற்கு விஷயமாகிய பிராணமய கோசம் ஆத்மாவன்று ஜடமாயிருத்தலின் கடம்போல என்பது அனுமானம். ஹிரண்யகர்ப்ப உபாசகர் பிராணனை ஆன்மா என்பர். ஐந்துகன் மேந்தி எத்தோட்டமைபெறா நன்கலந்து மைந்தமுன் சொல்பி ராணமயமெனன் கோசமாக மிந்தக்கோ சத்தி நான்முன் நிசைத்த கோசன் நிறைந்து வந்ததன் செய்கை எல்லாம் வலியுறச் செய்யா நிற்கும் டோட். அறுபது தத்துவ விளக்கப்படலம். அறுபத்தொன்று கரணமா மனது புத்தி கருத்தாவா மவையான் மாவோ தரமுள்ள விரண்டு கோசன் சத்துவ குணவிக்காரம் வரமறுத்துயிலா நந்த மயனையு நானின் நாதே விரவிய தமவன் ஞான விருத்தியின் விகாரமாமே. சீவினா அவ்வாறாயின் மனத்தினை மனோமய கோசத்தை ஆத்மாவின் துரைக்கக் கூடாதோ. குவிடை மனம் அப்ஜீகிருத பஞ்சபூதங்களின் சத்துவ குண காரியமாயிருத்தலினாலும் கிரியாசக்தியுடைய கரணவடிவாயிருத்தலினா அதனையும் ஆத்மாவென்று கருதாதே. தும்சி வினா அப்படியாயின் புத்தியை விஞ்ஞானமய கோசத் ஆத்மாவென்று சொல்லக்கூடதோ. குவிடை புத்தி மனம் போல அம்ஜீகிருத பஞ்சபூதங்களின் சத்துவ குண காரியமாயிருத்தலினாலும் ஞானசக்தியுடைய கருத்தாவடிவமா இருக்கலினாலும் அதனையும் ஆத்மாவென்று கொள்ளாதே. தை உன்னிய வாயுவைப் போலுள்ளிலும் வெளியிலும் போ இன்னதன் விகாரமாகி எங்குமே விட்டானேட்ட. மன்னியன் தனது தென்ன வலுவுமே எரியா தத்தார் பின்னரும் பரவசத்தார் பேசுமே தான்மாவாக என்பது அவிவேக. சூடாமணி மனோமய கோசம் ஆத்மாவன்று முன்னவத்தையை விட்டு வேற வத்தையை கிரகிக்கும் விகாரத்தையுடையதா இருத்தலின் சுலுதேகம் போல என்பது அனுமானம். தேகத்தில் யானனன் தன்மையையும் வீடு முதலியவற்றில் எனதென்னன் தன்மையின் செய்து கொண்டு இந்திரிய வாயிலாக வெளியிற் செல்லும் கரணவடிவமாயிருப்பது மனமாம். நாரத பாஞ்சராத்திரத்தை என சரித்தவர்கள் மனோமய கோசத்தை ஆன்மா என்பர். வியையொடுங்கலாலும் பரிணாமித்தாலும் விடயமான் தன்மையாலுபவத்தை யாதலாலும் விருதியர் வடிவுமுறை மனோ மயகோ சந்தா நுணர்வரு வான்மா வாகா தெரிவரு வான வான்மா திருசிய பொழாம் மோசல் என் பது விவேச்சுடாமணி. விஞ்ஞானமி கோசம் ஆத்மா அன்று ஒடுக்க முதலிய களையுடையதா இருத்தலின் களம்போல என்பது அனுமானம். சுழுத்தியில் சிதாபாசருடன் ஒடுங்கி ஜாக்கிரத்தில் நக்னனி முதல் சிகைபரையந்தம் சரீரத்தில் வியாபித்து கர்த்தாரூபமாயிருப்பது புத்தியாம். யோகாசாரர் விஞ்ஞானமி கோசத்தை ஆத்மா என்பர். கைவல்லிய நவநீதம் சீபினா அவ்வாறாயின் சுழுத்தியில் பிரகாச வடிவமும் அப்பிரகாச வடிவமும் விளங்குதலின் அவ்விருவடிவமுமான ஆனந்தமய கோசமே ஆத்மாவென்று கூறலாம் அல்லவா. சுழுத்தியிலுள்ள சேதனத்தின் ஆபாச சகித அஞ்ஞானம் ஆனந்தமய கோசமாம். அது பிரகாச வடிவமாகவும் அப்பிரகாச வடிவமாகவும் இருக்கின்றது. அந்தனமிருத்தற்கேது ஆபாசம் பிரகாச வடிவமாகவும் அஞ்ஞானம் அப்பிரகாச வடிவமாகவும் இருத்தலாம். குவளை ஆனந்தமய கோசம் தமோரூபமான அஞ்ஞான விருத்தியின் காரியமாயிருத்தலின் அதனையும் நான் என்றெண்ணாதே. 61. ஆதலா லகங்கா ராதிய கிலமா மசத்தை என்ன நீதியா யான்மா நின்று நித்தமு நீக்க வேண்டு மாதுவின் ஞான கோச முன்மையா யான்மா வாகா தேதநிலனக மைந்தா வேதுவையம்ப கேளாய். சாதுவே விகாரியாலன் சடமதான் தன்மையாலன் தீதழ்வுடைய தாலும் திருசிய மாவத்தாலும் ஏதுமே நியமமன்று இது விபசாரியாலு மாதியா மான்மா வாகா தனித்திய நித்தமாமோ என்பது விவேகரமணி. குடாம் தர்மியாகிய வந்த கரணம் ஞானத்திற்கு ஆசிரியமாயிருத்தலின் கர்த்தாவாம். அந்த கரணத்தின் பரிணாமமாகிய மனம் ஞானத்திற்கு கரணமாம் என்பது திருத்தி பிரபாகரம் உதர் பிரகாசம். ஆனந்த மயகோசம் ஆத்மாவன்று சுபகர்மத்தின் பயனையனப்பிக்கும் காலம் அல்லது நித்திராகாலம் என்று இவற்றுள் ஒவ்வொரு காலத்திருத்தலின் மேகபடலம் போல என்பது அனுமானம். பூர்வமீமாம்சகர் பட்டர் பிரபாகரர் மாத்தியமிகர் பௌத்தர் நையாயகர் முதலியோர் ஆனந்த மைகோசத்தை யான்மா என்பர். பரபுசோபாதியாலும் பகுதியின் விகாரத்தாலும் கருதிய புண்ணயத்தின் காரிய மாதலாலும் தரமுரு விகாரக்கூட்டம் தன்னிலு பட்ட தாலு மருவுமான் அந்த கோச மாசிலா வான்மாவாக. 13. என்பது விவேக சூடாமணி. தூம்பதார்த்தத்தை ஆன்மாவை பற்றி வாதிகள் கூறுவது வருமாறு தேகாகாரமாக பரிணமித்து நான்கு பூதங்களே துவம் பதார்த்த மென்பர் சார்பாகர்கள். சக்ஷு முதலிய இந்திரியங்கள் தனித்தனியே தும்பதார்த்த மென்பர் சார்பாகர்களுள் ஏகதேசிகள். சக்ஷு ராதிகளின் இ 62-63 தத்துவ விளக்கப்படலம். 62. சத்தொழு சித்தா நந்தன் சமந்தரன் சாட்சி ஏக நித்தியம் வியாபி யான்மா நியது வாவரிந்து பொத்தொடு சடந்து காதி பொருந்துவே தங்களான குத்திர பஞ்ச கோசக் குகை விட்டு வெளியிலாவாய். சீவினா பஞ்ச கோசங்களுள் ஒன்றும் யானல்லவாயின் இவற்றிற்கு விலட்சணமாக வெவ்வாறுளன் அதனைத் தேவரில் திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும். குவளை அன்பனே நீ சச்சிதானந்தமாய் சமமாய் ஸ்திரமாய் சாட்சியாய் ஏகமாய் நித்தியமாய் வியாபகமாய் பஞ்சகோ ஆகையால் சங்கற்காதாரமாயுள்ள பிரத்யேகான்மாவே யாவாய். அத்தன்மையதான பிரத்யேகான்மாவாகவே என்னையுள்ளவாரறிந்து அனிர்த் மீத்தை ஜட் துக்கழுதலிய வடிவமாக பொருந்தித்த முள் வேற்றுமையுடையனவாயிருக்கின்ற பஞ்சகோசக் குபைகளில் உள்ள ஆத்ம பிராந்தியை ஒழித்து அவற்றிற்கு விலட்சணமாக கடவாய். சமுதாயமேத்துவம் பதார்த்தம் என்பர் சிலர், மனமென்பர் சிலர், பிராணன் என்பர் சிலர், கணிக விஞ்ஞான மென்பர் சிவதர்கள், யோகாசாரர் சூன்யமென்பர் மாத்தியமிதர்கள், தேகேந்திரியங்களினும் வேறாகத் தேக பரிமாணமுள்ளவனென்பர் திகம்பரர், சமணர், கர்த்தா போக்தா ஜடன் ரிபுவென்பர் வைசேஷிகர், தார்க்கீகர், நையாயகர், பிரபாகரர், ஜடன் போத்சுரூபனென்பர் பாட்டர்கள், போக்தாவும் கர்த்தாவல்ல கேவல போத சுரூபனுமா மென்பர் சாங்கியர், யோகியர், அவித்தையினால் கர்த்தருத்து முதலிய தர்மங்களுடன் கூடினவனும் பரமார்த்தத்தில் தர்மமற்றவனும் பரமானந்த போத சுரூபனுமா மென்பர் வேதாந்திகள் என்பது சித்தாந்த விந்து. வாயிலோடு கூடிய மலைக்கணுள்ள வைந்து கதவினையுடைய குகையிலிருக்கு மிரத்தினம் அக்குவையால் மறைந்திருப்பது போல அவ்வியாகிருதத்துள்ள பஞ்சகோசங்களிலிருக்கும் பிரத்யேகாத்மா அக்கோசங்களால் மறைந்திருத்தலின் அவை குகை என்று கூறப்படுகின்றனவென. அம்மலைக்காவரனது அனுக்கிரகத்தால் திறவுகோல் வாயிலாக அவ்வைந்து கதவினைந்திருத்தலால் அவ்விருத்தினத்தின் அவரோட்சனான முண்டாவது போல பஞ்சகோச விலட்சணமாய் விளங்கும் சர்க்குருவி நனுக்கிரகத்தால் பஞ்சகோச விவேக மென்னன் திறவுகோல் வாயிலாக பஞ்சகோசங்களின் ஆவரணமாகிய கதவினை திறத்தலால் பிரத்யேக ஆன்மாவின் அபரோட்சனான முண்டாகின்ற தென்க பஞ்சகோச விவேன் செய்வதால் ஒன்று அன்னநமய கோசம் நான் அன்று என்னுடையது மன்று இது ஸ்தூல தேக வடிவமாம். இதையறியும் ஆத்மாவாகிய நான் இதனிலும் வேறாயிருக்கிறேன் என்பதும் இரண்டு பிராணமி கைவல்லிய நவநீதம் 63 பஞ்சகோசமும் விட்டப்பார் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சிய ததுவல் லாமல் வேறொன்றும் தெரிய காணே நஞ்சன விரளையோனா நகமென வனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். சீவினா பரமாசிரியரே, தமியேன் அன்னமைய முதலிய பஞ்சகோசங்களுள் ஒவ்வொன்றையும் முறையே இது நானல்ல இது நானல்லவென்று தாங்கள் உபதேசித்த யோகத்தினால் நேதித்து அப்பால் பார்க்கின்ற போது சூனியமே பாழே என்று நின்றது. அதன்றி வேறொரு பதார்த்தமும் தோன்றக் கண்டேனில்லை. ஆதலால் அடியேன் காரருள் போன்ற சூனியத்தையா நான் என்பதன் பொருளென்று பாவனை செய்வேன். எனக்கு தெளிவுண்டாம் வண்ணம் உபதேசித்தருளல் வேண்டும். 63 கோசம் நான் அன்று என்னுடையது மன்று இது சூக்குமதேக வடிவமாம். இதையறியும் ஆத்மாவாகிய நான் இதனினும் வேறாயிருக்கிறேன் என்பதும் 8 மனோமய கோசம் நான் அன்று என்னுடையது மன்று இது சூக்குமதேக வடிவமாம். இதையறியும் ஆத்மாவாகிய நான் இதனிலும் வேறாயிருக்கிறேன் என்பதும் 4 விஞ்ஞானமய கோசம் நானன் என்னுடையது மன்று இது சூக்குமதேக வடிவமாம். இதையறியும் ஆத்மாவாகிய நான் இதனிலும் வேறாயிருக்கிறேன் என்பதும் 5 ஆனந்தமய கோசம் நானன்று என்னுடையது மன்று இது காரணதேக வடிவமாம். இதை எறியும் ஆத்மாவாகிய நான் இதனிலும் வேறாயிருக்கிறேன் என்பதும் பெறப்படுமாற்றுக. பஞ்சகோசங்களும் ஆத்மா வந்தென் நறியப்படினும் திடனானத்தின் பொருட்டு ஆத்மா தேகத்திரை திருஷ்டாவென்றும் அவஸ்தாத்திரைய சாட்சி என்றும் அறிதற் பாற்றாம். இவற்றை விசாலசந்திரோதயத்திற்காண்க. சூனியத்தை நானெனல் யுக்திக்கீயா திருத்தலின் சூனியத்தை நான் என்பதன் பொருளென்றல் என்னனமாமென்று வினாவினான் என்க. கடத்தை எறிபவன் கடத்திற்கு வேறாகவிருத்தல் போன்று சூனியத்தை எறிபவன் சூனியத்திற்கு வேறாகவிருத்தல் வேண்டுமாதலின் ஆன்மா சூனிய வடிவமன்றான். என்னவா சானை நோக்கி ஏதமில் சீடன் சொல்வான் சொன்னது பஞ்ச கோசன் சுத்தமா மித்தை என்றே இன்னினா நோகத்தாலே யொதுக்கிய பின்னரையா மன்னு சூனியமே என்றே மற்றது மிங்கு காணேன் விவேக சூடாமணி என்பது. 64 தத்துவ விளக்கப்படலம். 64 முன்புக சமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரைக் கண்ட ஒருவனான் தனைக்காணாத பின்பவனிடையே கண்ட பெரியபா ரவனோ பாரா மகனை காண்ப தளங்களன் காண்பா நீயே என்புள்ள குவிடை அன்புள்ள மகளே. முன்னர்க்கு உரிய தசமன் புத்தி மயக்கத்தினால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என அடிக்கடி எண்ணி 9 பேரைக் கண்ட ஒருவனாகிய தன்னை தசமனாகக் காணாத பிறகு அவன் தசமனில்லை இருந்தாற்றென்றவன் ஆதலால் இல்லை என்று தன்னிடத்திற்கண்ட சூனியம் அவனோ அரிபடு பொருள் அறிவானுக்கு வேறென்பது கடத்தைக் காண்பவனுக்கு கடம்பேற்கவிருப்பதால் விளங்கவில்லையா? நனவில் தசேந்திரியங்களின் நாட்டியத்தையும் கனவில் மனக்கூத்தையும் உறக்கத்தில் இவற்றின் சூனியத்தையும் காண்பானாகிய நீயே மாறுதிருக்கின்றன. உன்னார் காணப்படும் அம்மூன்றும் ஒன்றில் ஒன்று மாறிப்போகின்றன. இவற்றை யோகித்துப் பார்க்கக் கட 64 வாய் விய்ய சீவினா பரமபிதாவே, நான் மாறாதவன் என்பதனையும் என் நார் காணப்படவன மாறிப்போவனவென்பதனையும் சிறிது விளக்கமாகக் கூறியருளல் வேண்டும். கனதின் குவிடை அன்பனே, சூல சூட்சும காரணமென்னன் சரி நனவிற் சேந்தரிய நாட்டியங்கள் பார்ப்போம். மனக்கூத்தும் காண்போம் நினைவில் சுழ்த்தியிலே இல்லாத சூனியக் கூத்தாடே விழுப்பொருளாய் நாமிருப்போமே என்பது சுரூபசாரம். விரிவகங்கார மாதி விகாரமர் அவற்ற பாவமிருமையா இவற்றை எல்லா மிங்கியா துணரும் மியாதை நொறுப்பொருளுணரா தந்த உணர்வொரு வான சாட்சிப் பொருளினை மிகவு நுண்மை புத்தியாலுணர்ந்திமைந்தா என்பது விவேக சூடாமணி. 1, 5 பஞ்சபூதங்களாலாயதும் கருமத்தாற்றோன்றியதும் சுகதுக்காதி போகத்திற்கிடமாயிருப்பதுமாகிய பெறத்தல் இருத்தல் வளர்தல் திரிதல் குறைதல் கெடுதல் என்னும் சட்பாவ விகாரமுடைய இச்சரீரம் சூலசரீரமாம். 2, 5 பஞ்சமகா பூதங்களாலாயதும் கருமத்தார் தோன்றியதும் சுகதுக்காதி போகத்திற்குச் சாதனமாயதுமாய் ஞானேந்திரியமைந்து கண்மேந்திரியமைந்து பிராணாதிவாயுமைந்து மனம் புத்தியென்னு மிரண்டென்னு 17 கலையோடும் கூடியிருப்பது சூட்சும சரீர மாம். பிசி கைவல்லிய நவநீதம் 65 டோட்தூலசூக்குமவன் ஞானம் தோன்று மூன்றவத்தை தாமம் காலமோர் மூன்றும் சண்மக்கடலெழுங் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனவு தனையின் பேனா நாலமர் கடவுள் ஆணையவை கெலான் சாட்சினியே. 66 எல்லாங்கண் தீயும் என்ன ஏது கொண்டிவேன் என்று சொல்லாதே சுயமான் சோதிச் சுடருக்குச் சுடர்வே ரொண்டோ பல்லார் முன் சமன் தன்னைப் பார்ப்பதன் தனை கொண்டேதா நல்லாமற் 11 ராணு மவனிடத்துண்டோ பாராய் ராத்திரயமும் அவற்றைப் பற்றியுண்டாகின்ற சாக்கிர சொப்பன சுழத்து என்னும் அவஸ்தாத்திரயழம் இவற்றில் வியவகரிக்கப்படுகின்ற இறப்பெதிர் நிகழ்வென்னும் காலத்திரயமும் கடலிற்றேன்றி எழுந்தழியும் அலைகளைப் போல எவ்வளவோ உன்னிடத்திற்றேன்றி தோன்றி எழுந்தழிந்தன. அவற்றையா நெவ்வளவென்று வரையறுத்துக் கூறுவேன். கடல் மணலை எண்ணி அளவிட்டாலும் அளவிடலாம். அவற்றை எண்ணி அளவிடலடியாது. ஆதலால் தட்சிணாழ்த்திமே லானைப்படி அவ்வெல்லாவற்றிற்கும் நீயே சாட்சியாகின்றனை. அதில் ஐயமொன்றுமில்லை. இதனால் நீ மாறுதிருத்தலும் அவை மாறிப்போதலும் நன்கு விளங்கும். டோட் 65 சீவினா தேசிகரே, தேகத்திரயம் அவஸ்தாத்திரயம் காலத்திரயமென்று மெல்லாவற்றையும் சாட்சியாக நின்று கண்டுகின்ற என்னை வேறெந்த ஞானத்தினால் அறிவேன். அதனை திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும். 3, 5 அவித்யாவடிவமாய் சுலசூட்சுமென்னும் சரீரமிரண்டற்கும் காரணமாத்திரமாயிருக்கும் சுவ தனது சொரூப அஞ்ஞானமாகிய நிர்விகற்படிவம் காரண சரீரமாம். 1, சுரூத்திர முதலிய இந்திரியங்களால் சப்தாதி விஷயங்கள் அறியப்படுங்காலம் சாக்கிராவசையாம். 2, ஜாக்கிராவசையில் பார்க்கப்பட்டவற்றாலும் கேட்கப்பட்டவற்றாலும் உண்டாகிய வாசனையால் நித்திராகாலத்தில் எதில் பிரபஞ்சம் தோன்றுகின்றதோ அது சுப்பனாவசையாம். 8, யானன்று மறியேன் நித்திரையின்னார் சுகமாயனுபவிக்கப்பட்டது என்னும் நினைவிற்கேதுவாய் அனுபவகாலம் சுழத்தியவசையாம். விகாரமின்றி யுதாசீனமாயிருந்து புத்தி முதலியவற்றை விளக்கும் சேதனம் சாட்சியாம். 66 கைவல்லிய நவநீதம் 65 டோட்தொலசுக்கும் அவன் ஞானன் தோன்று மூன்றவத்தை தாமும் காலமோர் மூன்றும் சண்மக்கடலெழுங் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனவு தனையின் பேனா நாலமர் கடவுள் ஆணையவை கெலான் சாட்சினியே. 66 எல்லாங்கண் தெய்யும் என்ன ஏது கொண்டிவேன் என்று சொல்லாதே சுயமான் சோதிச்சுடருக்குச் சுடர்வே ருண்டோ பல்லார் முன் சமன் தன்னை பார்ப்பதன் தனை கொண்டேதா நல்லாமற் 11 ராணு மவனிடத்துண்டோ பாராய் ராத்திரயமும் அவற்றைப் பற்றி உண்டாகின்ற சாக்கர சொப்பன சுழத்து என்னும் அவசாத்திரயழம் இவற்றில் வியவகரிக்கப்படுகின்ற இறப்பெதிர் நிகழ்வென்னும் காலத்திரயமும் கடலிற்றேன்றி எழுந்தழியும் அலைகளைப் போல எவ்வளவோ உன்னிடத்திற்றேன்றி தோன்றி எழுந்தழிந்தன. அவற்றையா நெவ்வளவென்று வரையறுத்துக் கூறுவேன். கடல் மணலை எண்ணி அளவிட்டாலும் அளவிடலாம். அவற்றை எண்ணி அளவிடலடியாது. ஆதலால் தட்சிணாழர்த்திமே லானைப்படி அவ்வெல்லாவற்றிற்கும் நீயே சாட்சியாகின்றனை. அதில் ஐயமொன்றுமில்லை. இதனால் நீ மாறுதிருத்தலும் அவை மாறிப்போதலும் நன்கு விளங்கும். டோட் 65 சீவினா தேசிகரே தேகத்திரயம் அவஸ்தாத்திரயம் காலத்திரயமென்று மெல்லாவற்றையும் சாட்சியாக நின்று கண்டுகின்ற என்னை வேறெந்த ஞானத்தினால் அறிவேன். அதனை திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும். 3 அபிர்வாச்சியமாய் அவித்யாவடிவமாய் சூலசூட்சுமென்னும் சரீரமிரண்டற்கும் காரணமாத்திரமாயிருக்கும் சுவ தனது சொரூப அஞ்ஞானமாகிய நிர்விகற்படிவம் காரண சரீரமாம். 1 சூத்திர முதலிய இந்திரியங்களால் சப்தாதி விஷயங்கள் அறியப்படுங்காலம் சாக்கிராவசையாம். 2 ஜாக்கிராவசையில் பார்க்கப்பட்டவற்றாலும் கேட்கப்பட்டவற்றாலும் உண்டாகிய வாசனையால் நித்திரா காலத்தில் எதில் பிரபஞ்சம் தோன்றுகின்றதோ அது சுப்பனாவசையாம். 8 யானென்று மறியேன் நித்திரையின்னார் சுகமாயனுபவிக்கப்பட்டது என்னும் நினைவிற்கேதுவாய் அனுபவகாலம் சுழத்தியவசையாம். விகாரமின்றி யுதாசீனமாயிருந்து புத்தி முதலியவற்றை விளக்கும் சேதனம் சாட்சியாம். 66 தத்துவ விளக்கப்படலம். 67 அறிவுக்கு மறைவு செய்ய மறைவுவே ருண்டென்றெண்ணு மறைவற்ற குதர்க்க மூடர் கனவத்தை பலமாய்த்தீரு மறிபடும் பொருளி எல்லை எரிபடா பொருளி எல்லை எரிபொருளாக முன்னை எனுபவித்தறிவாய் நீயே குவிழை அன்பனே. சுப்பிரகாசமாகிய ஞானத்திற்கு பிரகாசன் செய்யும் வேறு சுப்பிரகாசமுண்டோ? சுப்பிரகாசமாகிய சூரியன் நட்சத்திரம் தீப முதலியவற்றை பிரகாசன் செய்வதற்கு வேறு சுப்பிரகாசப் பொருள் எங்கனம் வேண்டப்படுவதில்லையோ அந்தனமே சுப்பிரகாசமாகிய ஞானத்தை பிரகாசன் செய்வதற்கு வேறு சுப்பிரகாசப் பொருள் வேண்டப்படுவதில்லை. ஆதலால் அந்தனம் கூறதே முன்னர்க்க உரிய தசமன் கதையில் தசமன் 9 முன்னே தன்னை தசம 10 நென்றறிந்த துன் தன்னாலேயாம். அங்கனமன்றி அவனிடத்து 11 புருஷன் அவனுக்கு வேறுக வெறுக்கின்றனோ இல்லையல்லவா? எந்தனம் தரமந்தன்னை தசமனின் அறியுமிடத்து அவனுக்கு வேர்க்க ஒரு புருஷன் வேண்டப்படுவதென்றியிற்றே அங்கனமே நீ இன்னையறிவதற்கு வேறொரு பிரகாசம் வேண்டப்படுவதில்லை. ஆதலால் இதனை நீ ஊகித்துனா களவாய். 66 வ சீவினா அந்தனமாயின் ஒரு ஞானம் மற்றொரு ஞானத்தை நாள் பிரகாசிக்கின்றதென்று கூறுவதில் உள்ள தோஷம் யாது? குபிடை ஆன்மாசு பிரகாச வடிவமென்னும் ஞானமில்லாத தார்க்கீகர் ஏ களாதிகளையே என்று கடானி ஞானத்திற்கும் பிரகாசம் செய்யும் வேறு ஞானமுண்டென்று கூறுகின்றனர். அவ்வாறு தனது பிரகாசத்தில் அந்நிய பிரகாசத்தின் அபேட்சையின்றியதாய்ச் சர்வத்தையும் பிரகாசிக்கச் செய்வது சுப்பிரகாசமாம். ஸ்வப்பிரகாசமென்றும் ஸ்வயம்பிரகாசமென்றும் சொல்லப்படும் வியவகார திருஷ்டியால் சூரியன் முதலியன சுப்பிரகாசப் பொருள்கள் என்று கூறப்பட்டது. இது ஞானத்தினது பிராமணியம் பிரமாத்தன்மை ஞானத்தைக் கிரகிக்கும் பிரமாணத்திலும் வேறாகிய அனுமான பிரமாணத்தை நாள் கிரகிக்கப்படுகின்றதென்னும் தர்க்கமத கண்டனமாம். 67 கைவல்லிய நவநீதம் கூறும் விபரீத உணர்ச்சியுடைய அவளர்கீகு அன்பசாதோஷமே முடியும். ஆதலால் அவ்விபரீத உணர்ச்சியினின் பிரயோசனமாக ரகலக்களவாய் சீவினா அங்கனமாயின் ஆத்மா ஒன்றால மறியப்படாததோ? குவளை அன்பனே, அறிபடுப் பொருளும் நீ என்று அறிபடா. ஒன்று தார்க்கிகர், ஒன்று நேத்திர முதலிய பிரமாணங்களால் உண்டாகும் ஞானம் வியவசாயனானமாம். இதற்கு வடிவம் இதுகளம் என்பது போல்வதாம். இரண்டு மனவிழிவு பிரமாணத்தால் உண்டாகும் ஞானம் அணுவியவசாய ஞானமாம். இதற்கு வடிவம் கடத்தையானருகின்றே நென்பது போல்வதாம். வியவசாய ஞானத்திற்கு விஷயம் விஷி கடமும், அணுவியவசாய ஞானத்திற்கு விஷயம் விஷி கடமும் அதன் ஞானமுமாம். ஞானத்தின் ஞானம் அணுவியவசாய ஞானமாம். அதாவது திரிபடி கோசா ஞானமாம். காண்பான் காட்சி காணப்படும் பொருளென்னு இவற்றின் சமுதாயம் திரிபடி எனப்படும். வியவசாய ஞானத்தின் பிரகாசம் அணுவியவசாய ஞானத்தாலும், அதன் பிரகாசம் இரண்டாவது அணுவியவசாய ஞானத்தாலும் இன்னென முறையே உண்டாகின்றதென்பது நியமமென்பர். முன் முன் உள்ள ஒன்று பின்பின் உள்ள மற்றொன்றை அபேட்சிப்பது அன்வசையாம். அதாவது முதலாவதற்கு வியவசாய ஞானத்தின் பிரகாசத்திற்கு, இரண்டாவது அருவியவசாய ஞானமு இரண்டாவதற்கு அவ்வனுவியவசாய ஞானத்தின் பிரகாசத்திற்கு, மூன்றாவது இரண்டாவது அணுவியவசாய ஞானமு மூன்றாவதற்கு இரண்டாவது அணுவியவசாய ஞானத்தின் பிரகாசத்திற்கு, நான்காவது மூன்றாவது அணுவியவசாய ஞானமு காரணமாமெனக் காரணத்தினல்ல இன்மையை கூறலாம். இது பற்றி விரிவான கண்டனம் விருத்தி பிரபாகரத்தின் ஏழாவது பிரகாசத்திற்காண்க. விருத்தி ரூப ஞானமும் அதன் பிராமாணியமும் பிரமாத்தன்மையும் தோஷாபாவத்தோடு கூடிய சாட்சியினால் கிரகிக்கப்படுகின்றனவின் பது ஈண்டு சித்தாந்தமாம். வேதாந்த பரிபாஷை பிராமாணியவாதத்தில் அவ்விருத்தி ஞானத்தை கிரகிப்பது சாட்சி ஞானம். விருத்தி ஞானம் கிரகிக்கப்படும் போது அதன் பிராமாணியமும் கிரகிக்கப்படுகின்றது என்று கூறுவதருக. அறியாப் பொருள் காரணமாய குறித் தறியும் பொருள் காரிய மாமுலகின் நெறியாற்றுகள் நான்மறை எந்தமெலாம். நீயென்றென போது நிரந்தரமே அறியும் பொருளன் தறியாப் பொருளன் தறிவாகிய நீயெனு மப்பொருளான். பொறியின் வழினின் தறியும் பொருளோ போதக்கண் விழி தறியும் பொருளே என்பது சசிவர்ண போதம். தத்துவ விளக்கப்படலம் அறுபத்தெட்டு. மதுரமாங்கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரமாக்கியவதற்கு மதுரந்தான் சுபாவம் அன்றோ வதுவிது வினஞ்ச டங்களறிவாகே வரிவை தந்தே எதுவிது விரண்டுமாக வகம்பொருளறிவாய் நீயே. அறுபத்தொன்பது நோட் இந்த ரித்துவும் தத்தி நிலட்சியப் பொருளாமென்றும் பந்தமில் பிரமமேதற் பந்தனை நிலட்சியார்த்த மந்தமான் சீவநீசன் அவர்களே வாட்சியார்த்தன் சந்ததம் பேத மாவார் தமக்கைக்கியங்கூடாதே. பொருளும் நீயன்று என்னனம் அறிபடும் பொருள் நீயன்றே அன்னனமே அறிபடா பொருளும் நீயன்று சீவினா அயனே. யானி விரண்டு மந்தாயின் பின் எத்தன்மையனா இருக்கின்றேன்? குபடை நீ இவ்விரண்டிற்கும் வேறை அறிபொருளா நிர்விசேஷ சின்மாத்திரமா இருக்கின்றனை? சீவினா அவ்வாறிருத்தல் விளங்கவில்லையே. குபடை அது கர்த்தரு கர்மபாவம் கழன்ற அனுபவத்திலிருந்தால் விளங்கும். அவ்வாறிய அனுபவத்திலிருந்து உன்னை உனது நிஜ வடிவை நீயே அறிய களவாய். அறுபத்தேழு சீவினா அயனே, என்னையா அனுபவித்தறிவது எப்படி? ஒன்றை யான் அனுபவிப்பது போல என்னை பெரிதும் நல்லவா அனுபவிக்க வேண்டும்? குவளை வெள்ளக்கட்டி சேர்த்து மாவினார் செய்த பணியாரங்கள் எல்லாவற்றையும் மதுரத்தையுடையனவாகச் செய்த வெள்ளத்திற்கு மதுரமானது சுபாவமாயிருக்கின்றதே அல்லாமல் அதற்கு மதுரம் பிரிதென்றல் வந்ததல்ல. அதுபோல அறிபடு பொருள் அறிபடா பொருள் என்று இவ்விரண்டு ஜட் வஸ்துக்களும் விளங்கும்படியாக விளக்கத்தை தந்து அவ்விரண்டு மாகாத அறிவாகிய நீயே அகம்பத தும்பத லட்சியார்த்தமாயிருக்கிறாய். வெல்லம் மதுர சுபாவமாயிருத்தல் போன்று நீ ஞானஸ்வரூபமாயிருக்கின்றே. ஆதலால் உன்னை அனுபவித்தற்கு பெரிதொரு பொருள் வேண்டியதில்லை. ஆதலின் இப்படிப்பட்ட உன்னை சமாதி வாயிலாக அனுபவித்தறிய கடவாய்டோட். அறுபத்தெட்டு ஏ அது அறிபடா பொருள், இது அறிபட பொருள். ஆனதால் அறிபவருக்கு மறுபடா பொருளினுக்கு மேனிலை அறிவே மெய்யாய் மேவிய வான்மா நீயே என்பது விவேக சூடாமணி. கைவல்லிய நவநீதம் 70. ஏதமா நதுவும் கேளாய்ப் பெயராலும் இடங்களாலும் மோதரும் உபாதி யாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பலதூர மகன்று நிற்ப ராதலா இவர்க்கென் நாளு மைக்கியமென் பதுகூடாதே. சி வினா பரமகுருவே, முன்னர்க்கு உரிய வாட்சியார்த்த லட்சியார்த்தங்களுள் யான் அகம்பத லட்சியார்த்தமென்பது இப்பொழுது விளங்கியது. ஆதலால் அவ்வாட்சியார்த்த லட்சியார்த்தங்களை எல்லாம் விளக்கமாக அருள் புரியுமாறு பிரார்த்திக்கின்றேன். விடை சோகஸ்மைலி 1. சரீரத்திறைய விலட்சணமாய் பஞ்சகோசத்திற்கப் பார்ப்பட்டதாய் அவஸ்தாத்திரைய சாட்சியாய் அகம்பதத்தின் லட்சி யார்த்தமாயுள்ள நீயே தும்பத லட்சியார்த்தமாம். 2. எக்காலத்தும் மாயாரகிதமாயுள்ள பிரம்மமே தற்பத லட்சியார்த்தமாம். 3. முதல் 4 வரை தும்பதம் தன்பதமென்னு மீரண்டிற்கும் முறையே ஜீவன மீசனம் வாட்சியார்த்தமாவர். அன்பனே, இவற்றை நன்று யோகித்தறிய கடவாய். சீவினா, இவற்றுள் யாருக்கு ஐக்கியம் சம்பவியாது? ஜீவனும் இஞ்சான்றும் பேதழடையவரா இருத்தலின் அவர்களுக்கு ஐக்கியம் சம்பவிப்பதில்லை. குவளை ஈசனும் 69. சீவினா, அவர்களுக்கு காரணத்தால் பேதமுண்டாயிற்று. குவளை ஜீவேசுவார் என்னும் பெயராலும் பிண்டாண்ட மென்னமிடத்தாலும் காரிய காரணவடிவ உபாதியாலும் வீஷ்டி சம்ஷ்டி என்னும் தேகாபிமானத்தாலும் செஞ்சின்துவ சர்வந்தத்துவமென்று முணர்வினாலும் ஜீவேசுவார்களுக்கு பேதமுண்டாயிற்று. அதனால் அவர்கள் பாதாளலோகழம் விண்ணுலகழம் போல வெகு தூரம் வேறுபட்டிருக்கின்றனர். இங்கனம் வேறுபட்டிருப்பதால் இவர்களுக்கு எக்காலத்திலும் ஐக்கியம் சம்பவிப்பதில்லை. இதனை யாராய்ந்தறிய கடவாய்? 70. பேர் முதலியவற்றால் சீவேசுவரகற்கு ஐக்கியம் சம்பவிப்பதில்லை என்பதனால் அப்பெயர் முதலியவற்றை விட்டு அவ்விருவரிடத்து மனுசூதமாயுள்ள சேதனத்தை மாத்திரம் விடாது கொண்டால் அவர்கட்கு ஐக்கியம் சம்பவிக்கும் என்பதாம். அது கடாகாச மேகாகாசமென் புழிக்கடம் வேகமென்னு முபாதி நோக்கத்தை விட்டு ஆகாசத்தை மாத்திரம் விடாது கொள்ளுமிடத்து அவ்விரண்டிற்கும் கங்காஜலம் கட்ஜலமென் புழி ஆறு கடமென்னு முபாதி நோக்கத்தை விட்டு ஜலத்தை மாத்திரம் விடாது கொள்ளுமிடத்து அவ்விரண்டிற்கும் ஐக்கியம் சம்பவிப்பது போலவாம். 70. தத்துவ விளக்கப்படலம். 71. சீவினா, கூட்ச பிரதமங்கட்கு ஐக்கியம் சம்பப்பது எவ்விலக்ஷணையால்? இலக்ஷணை என்றால் என்ன? இவற்றைத் தேவரேர் கருணை கூர்ந்து திருவாய்மலர் தரல் வேண்டும். குவிடை அறமுதற் பொருளைக் காண்டற்கு கருவியாகிய விலக்கண நூலையும் தருக்க நூலையும் நன்குணர்ந்துள்ள வடமொழிப் புலவர் சுருதி ஸ்மிருதி முதலியவற்றுள் தாம் எடுத்துக் கூறும் வாக்கியார்த்தங்கள் பொருந்தாது விரோதப்படுமாயின் அவை விரோதமின்றி அர்த்தமாக்கும்படி ஆய் இலக்ஷணா விருத்தியினால் பொருள் கொள்ளுகின்றனர். அதுவும் விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டுவிடாத லட்சணை என்று 3 வகைத்தாம். 70. வாக்கியத்தில் தார்ப்பரியான பத்தி தார்ப்பரிய உணர்வு நிகழாமை ஏ இலக்ஷணைக்குப் பீஜமாம். சக்கியத்தின் சம்பந்தம் இலக்ஷணையாம். கங்கையிலிடச்சேரியின் புழிக் கங்கையினும் பதத்தின் சக்கியம் தேவனது பிரவாகமாம். அதற்கு அதன்கரையோடுள்ள சம்பந்தம் இலட்சணையாம். 1. யாண்டு வாச்சியார்த்தத்தை விட்டு அதன் சம்பந்தியை உணர்த்துவது சம்பவிக்கின்றதோ ஆண்டுவிட்ட விலக்கணையாம். கங்கையிலிடச்சேரியின் புழிக் கங்கையினும் பதம் தனது வாச்சியார்த்தமாகிய தேவனது பிரவாகத்தை விட்டு அதன் சம்பந்தியாகிய கரையை உணர்த்துவதருக ஈண்டு கங்காபதத்தின் வாச்சியார்த்தத்திற்கு அதன் கரையோடுள்ள சயோக சம்பந்தம் இலட்சணாவிருத்தியாம். அதனால் அறியப்படும் கரை இலட்சியார்த்தமாம். டோட்தேவனதி பிரபாகத்தில் இடைச்சேறிய இருப்பது அசம்பவமாதலின் அது விடப்பட்டதென்க. 2. யாண்டு வாச்சியார்த்தத்தை விடாது அதன் சம்பந்தியை முன்னிறுத்துவது சம்பவிக்கின்றதோ ஆண்டு விடாத விலக்கணையாம். செகப்போடுகின்றது என்புழிச் செகப்பென்னும் பதம் தனது வாச்சியார்த்தமாகிய செந்திரத்தை விடாது அதன் சம்பந்தியாகிய குதிரை அல்லது மாடு முதலியவற்றையே உணர்த்துவதருக ஈண்டுச்செகப் என்னும் பதத்தின் வாச்சியார்த்தமாகிய செந்நிறமென்னும் பண்பிற்கு அதன் குழியோடுள்ள தாதாபிய கற்பிதபேத வாசவ அபேத சம்பந்தம் இலட்சணாவிருத்தியாம். அதனால் அறியப்படும் குழி இலட்சியார்த்தமாம். பண்பிற்குத் தொழில் சம்பவியாமையின் அதனோடு பண்பியும் கொள்ளப்பட்டது கருப்பு நிற்கின்றது என்ற தொடக்கத்தனவற்றிற்கு நிவ்வாறே கொள்க. மூன்று, யாண்டு வாச்சியார்த்தத்தின் விரோதமுடைய ஒரு பகுதியை விட்டு விரோதமில்லாத மற்றொரு பகுதியை விடாது நிறுத்துவது சம்பிக்கின்றதோ ஆண்டு விட்டுவிடாத விலக்கணையாம். சோயன், அவன் இந்த தேவதத்த நென்பொழி இறந்த காலமும் தூர்தேசத்துள்ள தேவதத் தனது உடம்பும் அவன் என்னும் பதத்தின் வாச்சியார்த்தமாம். நிகழ்கால கைவல்லிய தவனீதம் மும் சமீபதேசத்துள்ள தேவதத் தனது உடம்பும் இவன் என்னும் பதத்தி வாச்சியார்த்தமாம். இங்கு இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் தூர்தேசத்திற்கும் சமீபதேசத்திற்கும் ஒருமையுணர்ச்சியில் விரோதமிருத்தலின் அவற்றை விட்டு ஒருமையுணர்ச்சியில் விரோதமில்லாத தேவதத்தனது உடம்பை விடாது அபேதமாகச் சோயன் தேவதத்தன் என்னும் வாக்கியம் உணர்த்துவதற்க ஈண்டு வாச்சியார்த்தத்தின் அவரோத பாகமாகிய சரீரத்திற்குலட்சியார்த்தமாகிய சரீரத்தோடுள்ள தாதாத்மிய சம்பந்தமும் வாச்சியார்த்தத்தின் விரோத பாகமாகிய தேசகாலங்கட்கு லட்சியார்த்தமாகிய சரீரத்தோடுள்ள சயோக சம்பந்தமும் லட்சணாவிருத்தியாம். அதனால் அறியப்படும் இலட்சியார்த்தம் தேவதத்த சரீரமாம். முன்னர் பார்த்த தொன்றை பின்னும் பார்க்குமிடத்து அதுதான் இது என்னும் ஞானமுண்டாம். அந்தனமுண்டாகும் ஞானம் பிரத்திய பிங்யாரூப பிரத்யட்சம் எனப்படும். சோயன் தேவதத்தன் என்னும் ஞானமும் பிரத்திய பிங்யாரூப பிரத்யட்சமாம். இம்மூன்று லட்சணைகளுள் விட்டலட்சணை அன்னம் பிரமம் என்ற தொடக்கத்து அவாந்தர வாக்கியங்களிலும் விடாதலட்சணை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரமம் என்ற தொடக்கத்து அவாந்தர வாக்கியங்களிலும் விட்டு விடாதலட்சணை தத்துவமசி என்ற தொடக்கத்து மகா வாக்கியங்களிலும் பயன்படுவனவாம். அன்னம் பிரம்மம் என்பொழி அன்னபதம் தனது வாச்சியார்த்தமாகிய உணவை விட்டு அதனது தாதாத்மிய சம்பந்தமுடைய சேதனத்தையும் சத்தியம் ஞானம் அனந்தம் பெர்கமம் என்பொழி சத்தியம் முதலிய பதங்கள் தமது வாச்சியார்த்தமாகிய உண்மை முதலியவற்றை விடாது அவற்றின் தாதாத்மிய சம்பந்தமுடைய சேதனத்தை உணர்த்துவதற்க விட்டுவிடாத லட்சணை கீழ்கூறப்படும் பதங்களின் மகாவாக்கியத்தில் விட்ட விலட்சணையைக் கொண்டால் தத்துவம் வாச்சியார்த்தத்தில் உள்ள சேதன் பாகமும் விடுபட்டுப் போதலின் அது பொருந்தாது. விடாத விலட்சணையைக் கொண்டால் வாச்சியார்த்தத்தின் ஒரு பகுதியும் விடப்படுவதென்றா இருத்தலின் அதுவும் பொருந்துவதென்று. விட்டலட்சணையில் சேதனத்தையும் விடுதலும் விடாத லட்சணையில் சேதனத்தோடு ஜடத்தையும் கொள்ளுதலும் சம்வித்தலின் இவ்விரண்டாலும் ஜீவப்பெரும வைக்கியம் சித்தியாமை காண்க. விட்ட விலக்கணையாலு மைக்கியன் தோன்றா விடாத விலக்கணையாலு மைக்கியன் தோன்றா திட்டமதா முபய விலக்கணையும் ராலை இலங்கு பரசி வீக்கியம் இலங்கும் என்பது ரிபுகீதை. விட்டலக்கணை தனையும் விட்டு விடாதலக்கணை தனையினி விட்டுவிட்டு விடாதலக்கணை யால் விளங்கும் விளங்கவே என்பது சசிவர்ண போதம். 72-73 தத்துவ விளக்கப்படலம். 71 வடநூல்வல் அவர்கள் சொல்லும் வாசகப் பொருள்சே ராமலிடராகிற் பொருளாம் வண்ண விலக்கணை உரையார்கொள் திடமான வதுவு மூன்றாச்செப்புவார் விட்டதென்றும் வார் விடலில்லாதென்றும் விட்டு விடாததென்றும் பே ராமே. 72 கங்கையிற் கோஷமென்று கருப்புச்சி போடுதென்றும் தங்கிய சோயன் தேவதத்தனின் ருஞ்சல் வார்கள் இங்குதாரணங்கள் ஆக்கி இந்த மூன் துறைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லலாம் பொருளான்தானே. 1 கங்கையிலிடைச்சேர் என்பது விட்டலட்சணைக்கும், 2 கருப்பு நிற்கச் சிகப்போடுகின்றது என்பது விடாத லட்சணைக்கும், 3 சோயம் அவன் இவன் தேவதத்தன் என்பது விட்டுவிடாத லட்சணைக்கும் உதாரணங்களாம். இமிழவகை இலட்சணாவிருந்தியினாலே சாஸ்திரங்களில் உள்ள விரோதார்த்த வாக்கியங்களெல்லாம் விரோதமின்றி தாமே பொருள்படும். இம்மூன்று இலட்சணைகளுள் விட்டுவிடாத லட்சணையே ஈண்டு கொள்ளத்தக்கதாம். 72 தற்கூறிய சோயன் தேவதத்தல் என்னும் வாக்கியத்துள் சோயம் சாயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் தூரதேசம், சமீப தேசம், இறந்த காலம், நிகழ்காலம், அந்த தேவதத்தன், இந்த தேவதத்தன் என்பனவாம். இவை பரஸ்பரம் விருதுழடையனவா இருத்தலின் இவ்விரோத தர்ம வாச்சியார்த்தங்களை எல்லாம் விட்டு அவற்றை அனுசரித்துள்ள லட்சியார்த்த தேவதத்த பிண்ட தேவிடாத்து ஆலோசித்துப் பார்த்தால் அவ்வாக்கியமானது விரோதமின்றி தேவதத்த நின்று முறுபுருடனை பிரத்யட்சமாய்க் காட்டானிருக்கும். 73. அதுபோல தத்துவமசி மகாவாக்கியமானது தத், அது துவம் நீ பதங்களின் பேத்தர்மங்களையுடைய வாச்சியார்த்த பாகமான மாயி அவித்தைகளை விட்டு பேத்தர்மங்களின்றிய பிரம்மமாயும். இது சாமவேதத்தின் சாந்தோக்கிய உபனிஷத்தினது 6வது பிரபாடகத்தில் சுவேதகேதுவென்னும் புத்திரனுக்கு அவனது பிதாவாகிய உத்தால்க முனிவர் 9 முறை உபதேசித்த மகாவாக்கியமாம். சீவி சுவரப்பேத நிவர்த்தி பூர்வகமாகிய வர்த்தங்களை உணர்த்தும் வாக்கியம் ஈண்டு மகாவாக்கியம் எனப்படும். தத்துவமசி மகாவாக்கியத்தில் சர்வந்துவாதி தர்மமுடைய மாயையோடு கூடிய பிரம்மசேதன வடிவ வீசுவரன் தக்கற்பதத்தின் வாச்சியார்த்தமாம். கிஞ்சின்துவாதி தர்மமுடைய அவித்தை அல்லது புத்தி 10 கைவல்லிய தவநீதம் மும் சமீபதேசத்துள்ள தேவதத்தனது உடம்பும் இவனென்னும் பதத்தி வாச்சியார்த்தமாம். இங்கு இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் தூரதேசத்திற்கும் சமீபதேசத்திற்கும் ஒருமையுணர்ச்சியில் விரோதமிருந்தலின் அவற்றை விட்டு ஒருமையுணர்ச்சியில் விரோதமில்லாத தேவதத்தனது உடம்பை விடாது அபேதமாகச் சோயின் தேவதத்தனென்னும் வாக்கியம் உணர்த்துவதருக ஈண்டு வாச்சியார்த்தத்தின் அவரோத பாகமாகிய சரீரத்திற்குலட்சியார்த்தமாகிய சரீரத்தோடுள்ள தாதாத்மிய சம்பந்தமும் வாச்சியார்த்தத்தின் விரோத பாகமாகிய தேசகாலங்கட்கு லட்சியார்த்தமாகிய சரீரத்தோடுள்ள சயோக சம்பந்தமும் லட்சணாவிருத்தியாம். அதனால் அறியப்படும் இலட்சியார்த்தம் தேவதத்த சரீரமாம். முன்னர் பார்த்த தொன்றை பின்னும் பார்க்குமிடத்து அதுதான் இது என்னும் ஞானமுண்டாம். அந்தனமுண்டாகும் ஞானம் பிரத்திய பிங்யாரூப பிரத்யட்சம் எனப்படும். சோயன் தேவதத்தன் என்னும் ஞானமும் பிரத்திய பிங்யாரூப பிரத்யட்சமாம். இம்மூன்று லட்சணைகளுள் விட்டலட்சணை அன்னம் பிரம்மம் என்ற தொடக்கத்து அவாந்தர வாக்கியங்களிலும் விடாதலட்சணை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்ற தொடக்கத்து அவாந்தர வாக்கியங்களிலும் விட்டு விடாதலட்சணை தத்துவமசி என்ற தொடக்கத்து மகா வாக்கியங்களிலும் பயன்படுவனவாம். அன்னம் பிரம்மம் என்புழி அன்னபதம் தனது வாச்சியார்த்தமாகிய உணவை விட்டு அதனது தாதாத்மிய சம்பந்தமுடைய சேதனத்தையும் சத்தியம் ஞானம் அனந்தம் பெர்கமம் என்புழி சத்தியம் முதலிய பதங்கள் தமது வாச்சியார்த்தமாகிய உண்மை முதலியவற்றை விடாது அவற்றின் தாதாத்மிய சம்பந்தமுடைய சேதனத்தை உணர்த்துவதருக விட்டுவிடாத லட்சணை கீழ்கூறப்படும் பதங்களின் மகாவாக்கியத்தில் விட்ட விலட்சணையைக் கொண்டால் தத்துவம் வாச்சியார்த்தத்திலுள்ள சேதன் பாகமும் விடுபட்டுப் போதலின் அது பொருந்தாது டோட் விடாத விலட்சணையைக் கொண்டால் வாச்சி யார்த்தத்தின் ஒரு பகுதியும் விடப்படுவதென்றா இருத்தலின் அதுவும் பொருந்துவதென்று. விட்டலட்சணையில் சேதனத்தையும் விடுதலும் விடாத லட்சணையில் சேதனத்தோடு ஜடத்தையும் கொள்ளுதலும் சம்பித்தலின் இவ்விரண்டாலும் ஜீவப்பெரும் அவைக்கியம் சித்தியாமை காண்க. விட்ட விலக்கணையாலு மைக்கியன் தோன்றா விடாத விலக்கணையாலு மைக்கியன் தோன்றா திட்டமதா முபய விலக்கணையும் ராலை இலங்கு பரசி வீக்கியம் இலங்கும் என்பது ரிபுகீதை. விட்டலக்கணை தனையும் விட்டு விடாதலக்கணை தனையினி விட்டுவிட்டு விடாதலக்கணை யால் விளங்கும் விளங்கவே என்பது சசிவர்ண போதம். 72 தத்துவ விளக்கப்படலம். 71 வடநூல்வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள்சே ராமலிடராகிற் பொருளாம் வண்ண விலக்கணை உரையார்கொள் திடமான வதுவு மூன்றாச்செப்புவார் விட்டதென்றும் வார் விடலிலாதென்றும் விட்டு விடாததென்றும்பே ராமே. 72 கங்கையிற் கோஷமென்றின் கருப்புச் சீப்போடு தென்றின் தங்கிய சோயன் தேவ தத்தனின் ருஞ்சுல் வார்கள் இங்குதாரணங்களாக்கி இந்த மூன்றுரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளார் தானே. 1 கங்கையிலிடைச்சேர் என்பது விட்டலட்சணைக்கும், 2 கருப்பு நிற்கச் சிகப்போடுகின்றது என்பது விடாத லட்சணைக்கும், 3. சோயம் அவன் இவன் தேவதத்தன் என்பது விட்டுவிடாத இலட்சணைக்கும் உதாரணங்களாம். இம்மிழவகை இலட்சண விருத்தியினாலே சாஸ்திரங்களில் உள்ள விரோதார்த்த வாக்கியங்களெல்லாம் விரோதமின்றி தாமே பொருள்படும். இம்மூன்று இலட்சணைகளுள் விட்டுவிடாத இலட்சணையே ஈண்டு கொள்ளத்தக்கதாம். 72. இதற்கூறிய சோயன் தேவதத்தன் என்னும் வாக்கியத்துள் சோயம் ச அயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் தூர்தேசம், சமீப தேசம், இறந்த காலம், நிகழ்காலம், அந்த தேவதத்தன், இந்த தேவதத்தன் என்பனவாம். இவை பரஸ்பரம் விருதுடையனவா இருத்தலின் இவ்விரோத தர்ம வாச்சியார்த்தங்களை எல்லாம் விட்டு அவற்றை அனுசரித்துள்ள லட்சியார்த்த தேவதத்த பிண்ட தேய்படாது போலோ சித்து பார்த்தால் அவ்வாக்கியமானது விரோதமின்றி தேவதத்தன் என்று முருபருடனை பிரத்தியட்சமாய்க் காட்டானிருக்கும். 73. அதுபோல தத்துவமசி மகா வாக்கியமானது தத் அது துவம் நீ பதங்களின் பேத்தர்மங்களையுடைய வாச்சியார்த்த பாகமான மாயி அவித்தைகளை விட்டு பேத தர்மங்களின்றிய பிரம்மமாயும். இது சாமவேதத்தின் சாந்தோக்கிய உபனிஷத்தினது 6வது பிரபாடகத்தில் சுவேதகேதுவென்னும் புத்திரனுக்கு அவனது பிதாவாகிய உத்தாலக முனிவர் 9 முறை உபதேசித்த மகா வாக்கியமாம். சீவி சுபர பேத நிவர்த்தி பூர்வகமாகிய வர்த்தங்களை உணர்த்தும் வாக்கியம் ஈண்டு மகா வாக்கியம் எனப்படும். தத்துவமசி மகா வாக்கியத்தில் சர்வந்துவாதி தர்மமுடைய மாயோடு கூடிய பிரம்மசேதன் வடிவ வீசுவரன் தற்பதத்தின் வாச்சியார்த்தமாம். திந்தின்துவாதி தர்மமுடைய அவித்தை அல்லது புத்தி 10 கைவல்லிய நவநீதம். 73. பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்த மன்னிய தேசங்கால மவனிவன் என்பவெல்லாம் சொன்னவில் விரோதம் விட்டுத் தொடரல கியம்பி தாமல நிடிர் தேவ தத்த நொருவனை வெளியாக்காட்டும் யோடு கூடிய கூடுசேதனவடிவ ஜீவன் தும்பதத்தின் வாச்சியார்த்தமாம். இங்கு சர்வந்துவாதி தர்மமுடைய மாயைக்கும் கிஞ்சிந்துவாதி தர்மமுடைய அவித்தை அல்லது புத்திக்கும் பரஸ்பரம் விரோத மிருத்தலினவற்றை விட்டு விரோதமில்லாத பிரமகூர்ஸ் சேதனங்களை விடாது அபேதமாக அம்மகா வாக்கியம் உணர்த்துவதறிக. மகா வாக்கியத்தினால் சின்யாசிகளுக்கு அகண்ட பிரம்மத்தின் ஞானமுண்டாகவே என்பது ஈஸ்வரனது அநாதி தாற்பரியமாமாதலி நான்றுள்ள இலட்சணை நிரூட இலட்சணையாம். இலட்சியார்த்தமான கூர்ஸ் பிரம்மங்களுக்கு ஐக்கியமேயன்றி வாச்சியார்த்தமான சீவேசுவரர்களுக்கு ஐக்கியமென்றாம் என்பது ஒருதலையாம். விட்டுவிடாத இலட்சணையில் வாச்சியார்த்தத்தின் ஏகதேச பாகம் இலட்சியார்த்தமாம். இங்கு விரோதமில்லாத வாச்சியார்த்தம் கூர்ஸ் பிராமங்களாம். ஈண்டு வாச்சியார்த்தத்தின் அவரோத பாகமாகிய சேதனத்திற்கு இலட்சியார்த்தமாகிய சேதனத்தோடுள்ள தாதாத்மிய சம்பந்தமும் வாச்சியார்த்தத்தின் விரோதபாகே மாகிய ஜடத்திற்கு இலட்சியார்த்தமாகிய சேதனத்தோடுள்ள அதிஷ்டானத்தன்மை சம்பந்தமும் இலட்சணாவிருத்தியாம். அதனால் அறியப்படும் இலட்சியார்த்தம் சேதனமாம். இதனது விரிவு வருமாறு தத்தென்பதன் பொருள் சர்வசக்திமானும் சர்வஞ்ஞனும் விபுவும் சுதந்திரனும் பரோட்சனும் மாயும் பந்தமோ மின்றியவனுமாய ஈசனாம். அவதாவது தத்பதத்தின் வாச்சியார்த்தம் ஈசனாம் என்பது துவம் என்பதன் பொருள் அற்பசக்திமானும் அற்பந்தனும் பரிச்சின்னனும் அனீசனும் கர்மாதீனனும் அவித்யா மோகிதனும் பந்தமோக்ஷமுடையவனும் பிரத்யட்சனமாய சீவனாம். டோட் அவதாவது தும்பதத்தின் வாச்சியார்த்தம் சீவனாம் என்பது அது என்பதன் பொருள் ஐக்கியம் அல்லது இருக்கின்றாய் என்பது. இங்கு தத்துவமசி அது நீயாயிருக்கிறாய் என்றிருப்பதினால் ஈஸ்வர ஜீவர்களின் அபேதம் வாச்சியார்த்தத்தால் விளங்குகின்றது. விளங்கினும் அது பொருந்தாது, ஏனெனின் தம்முள் மாறான தர்மமுள்ள மாயீச்சுவாதீனத்தில் வைத்துள்ள ஈசனும் அவித்யா மோகிதனான் சீவனமாய இருவரும் ஒன்றெனக் கூறுவது ஆகாயம் கனத்திருக்கின்றது. நெருப்பு குளிர்ந்திருக்கிறது என்றிருப்பதற்குப்பாயிருத்தலின் விரோதப்படுகின்ற வாச்சியார்த்தங்களை விட்டு விரோதப்படாத வாச்சியார்த்தங்களைக் கொண்டு அவற்றிற்கு அபேதங்கூறல் வேண்டுமென்பது. 74. தத்துவ விளக்கப்படலம் தத்துவமசி மகாவாக்கியத்தில் தத்துவம் பதங்கள் சமான ஒரே முதல் வேற்றுமையின் வலியால் பெருமாத்மாவை நொறுமையை உணர்த்துதலை அசிபதம் நினைப்பூட்டுகின்றதென் திங்கறியத்தக்கதாம். அகம் பெருமாஸ்மி என்ற தொடக்கத்து மகாவாக்கியங்களில் உள்ள அஸ்மி முதலிய பதங்கட்கு மிவ்வாறே கொள்க. இங்கனமே ஒவ்வொரு வேதத்திலும் தலைமையாக ஒவ்வொரு மகாவாக்கியமுண்டு. ருக்வேதத்தின் ஏதரேய உபனிஷத்தின் மகாவாக்கியம் பிரஞ்ஞானம் அறிவு பிரமம் என்பது. யசுர்வேதத்தின் திருத்தாரணிய உபனிஷத்தின் மகாவாக்கியம் அகம் பெருமாஸ்மி நான் பெருமமாயிருக்கிறேன் என்பது. அதர்வண வேதத்தின் மாண்டோக்கிய உபனிஷத்தின் மகாவாக்கியம் அயமாத்மா இந்த ஆன்மா பெருமம் என்பது. இம்மகாவாக்கியங்களுள் பிரஞ்ஞானம் அகம் ஆத்மா வென்னும் பதங்களுக்கு வாச்சியார்த்தம் சீவனும் லட்சியார்த்தம் குர்சனுமாம். பிரம்மபதங்களுக்கு வாச்சியார்த்தம் ஈஸ்வரனும் லட்சியார்த்தம் சுத்த பிரம்மமுமாம். தத்துவமசி முதலிய இந்நான்கு மகாவாக்கியங்களுள் தத்துவமசி என்பது உபதேச மகாவாக்கியமும், பிரஞ்ஞானம் பிரம்மம் என்பது அப்பியாச மகாவாக்கியமும், அயமானமா பிரம்மம் என்பது சம்மதி மகாவாக்கியமும், அகம் பெருமாஸ்மி என்பது அனுபூதி மகாவாக்கியமுமாம். சுயமதுவான் தத்துவமசி என்னும் வாக்கியன் சொல்லும் உபதேச மகா வாக்கியமாக, மியலுமகம் பிரமாஸ்மி என்னும் வாக்கிய மிளகும் அனுபூதி மகா வாக்கியமாக, மயன்மருவா பிரஞ்ஞானம் பிரம வாக்கிய மனநத்தி நப்பியாச வாக்கியமாக, மயமான்மா பிரமென வரையும் வாக்கிய மதற்கெல்லாம் சம்மதமாம் வாக்கியமாமே. ஆதலினார் தத்துவமசி வாக்கியத்தால் அருளியவா தகண்டார்த்த மறிந்து கொண்டு பேதமரப் பிரஞ்ஞானம் பிரமம் என்று பேசுமகா வாக்கதனால் மனநன் செய்து பாதகமே லயமான்மா பிரமம் என்னும் வாக்கதனார். சரியெனவே சம்மத்தித்தின் கோதுமகம் பிரமாஸ்மி வாக்கியத்தால் உரைத்த வகண்டார்த்தத்தை அனுபவிப்பாய் என்பது ரிபுகீதை. மவுரைத்தவையிற் சிறந்தது நற்சாமமரை புகழு மொங்குதத்த மசி மகா வாக்கியமங்கதற்கு பரத்தலொரு தற்பதந்தும் பதமடசி பதமா நாற்பத்தாறு கைவல்லிய நவநீதம். இப்பதமூன்றான் சிவமுயரங்குவற்றையக்க முறையே எருத்தமென லா பதமே பதார்த்தமுழு வாக்கியார்த்தங்க தமக்குச்சம் பந்தமுறை மூன்றாம் வெறிக்கிழவை தாஞ்சாமா நாதிகர நம்பின் விசேட விசே தியமிழக் கணமுடிலக்கியமாம் என்று வேதாந்த சூளாமணி கூறுவதால் தத்துவமசி மகாவாக்கியத்துள் சாமானாதிகாணிய சம்பந்த முதலிய சம்பந்தத்திரையன் களு மறியத்தக்கனவாம். அவை வருமாறு சாமானாதிகரணையும் விசேஷன விசேஷிய பாவம் இலக்ஷியல்ன பாவம் என்று மிம்மூன்று சம்பந்தங்களும் மகாவாக்கியத்திற்குச் சாரிகளாம். தத்துவமக்ஷி என்னும் வாக்கியத்தில் உள்ள தத்துவம் என்னுமிரு பதங்கட்கும் பரஸ்பரம் சாமானாதி கமனிய சம்பந்தமும், இவ்விரு பதங்களை நர்த்தங்கட்கு பரஸ்பரம் விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமும், இவ்விரு பதங்கட்கும் அல்லது இவ்விரு பதங்களை நர்த்தங்கட்கும் அகண்ட சைதன்யத்தோடு இலக்ஷியல் கண்பாவ சம்பந்தமும் உளவாம். ஒன்று பின்ன பின்னமாய பிரவிருத்திக்கு நிமித்தங்களாய சப்தங்கட்கு எவ்வேகார்த்தத்தில் பிரவிருத்தியுண்டோ அதுவே இச்சப்தங்கட்கு பரஸ்பரம் சாமானாதிகரணிய சம்பந்தமாம். சோயம் தேவதத்த என்பொழி ச சப்தமோ அத்தேசகால விசிட்ட தேவதத்தனது வாசகமாம், அயம் சப்தமோ இத்தேசகால விசிட்ட தேவதத்தனது வாசகமாம். ஆண்டு ஒரே தேவதத்தனிடத்து ச சப்தத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் அத்தேசகால விசிட்டத்தவமும், அயம் சப்தத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் இத்தேசகால விசிட்டத்துவமுமாம். இவ்விரு சப்தங்களும் பாகத்யாக இலக்ஷணையால் அத்தேசகால விசிட்டத்துவ தத்த இத்தேசகால விசிட்டத்துவ அம்சங்களை பரித்தியாகம் செய்து ஒரே தேவத பிண்டத்தைப் போதிப்பனவாம். இதுவே சோயம் என்னும் இரு சப்தங்கட்கும் பரஸ்பரம் சாமானாதிகரணிய சம்பந்தமாம். இரண்டு முற்கூறிய வாக்கியத்திலேயே இரு சப்தங்களின் அர்த்தங்கட்கும் உள்ள பரஸ்பர விருதத்தை நிவர்த்திப்பது விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமாம். ஆண்டு ச சப்தத்தினர்த்தம் விசேஷியமும் அயம் சப்தத்தினர்த்தம் விசேஷனமும் சோயம் என்னும் வாக்கிய பிரயோகத்திலாம். அயம சப்தத்தினர்த்தம் விசேஷியமும் சா சப்தத்தினர்த்தம் விசேஷனமும் அயம்ச என்னும் பிரயோகத்திலாம். மூன்று முற்கூறிய வாக்கியத்தின்களுள்ள இருசத்தங்களின் பாகத்தி யாக லட்சணையால் அத்தேசகால விசிட்டத்வ இத்தேசகால விசிட்டத்வங்களாய இருவிரோதி அம்சங்களை பருத்தியாகஞ்செய்து அவிருத்த தேவதத்த பிண்டமாத்திரம் அவ்வாக்கியத்தார் போதிப்பிக்கப்படுகின்றது. ஆதலால் தேவதத்த பிண்டமாத்திரமே சோயம் வாக்கியத்திற்கு இலட்சியார் தத்துவ விளக்கப்படலம் தமாம். இவ்வாறு வாக்கியார்த்தருப லட்சிய தேவதத்தனோடு சோயம் என்னும் இருபதங்கட்கும் பதார்த்தங்கட்கும் இலட்சிய லட்சன் பாவ சம்பந்தமாம். ஈண்டு அறிவிப்பது இலட்சணமும் அறிய யோக்கியமாயது இலட்சியமுமாம். சோயம் என்னும் இருபதங்களால் அல்லது இருபதங்களின் அர்த்தங்களால் அத்தேவதத்த பிண்டம் அறியப்படுவதாம். ஆதலால் பதங்களும் அர்த்தங்களும் இலட்சணமாம், அத்தேவதத்த பிண்டம் இலட்சியமாம். ஒன்று, அந்தனமே தத்துவமசி என்னும் மகாவாக்கியத்தில் உள்ள தத் தமோ பரோட்சத்வ சர்வந்த்வாதி தர்ம விசிட்ட ஈஸ்வர சைதன்யத்தின் வாசகமாம். தூம்பதமோ அபரோக்ஷத்வ அர்ப்பந்த்வாதி தர்ம விசிட்ட ஜீவசைதன்யத்தின் வாசகமாம். ஆண்டுத்தற்பதத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் பரோக்ஷத்வாதி தர்ம விசிட்ட தன்மையாம். தூம்பதத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் அபரோக்ஷத்வாதி தர்ம விசிட்ட தன்மையாம். ஆதலால் தத்துவம் என்னும் இருபதங்களின் பிரவிருத்திக்கு நிமித்தம் பின்பிந்தங்களாம். இவ்விருபதங்கள் பாகத்தியாக இலட்சணையால் ஒரு அகண்ட் சைதன்யத்தின் போதகமாம். இதுவே அப்பதங்களின் பரஸ்பரம் சாமானாதிகரணைய சம்பந்தமாம். இரண்டு, தற்பதார்த்தரூப ஈசுவர சைதன்யத்திற்கும் தும்பதார்த்தரூப ஜீவசைதன்யத்திற்கும் பரஸ்பரம் பேத பிராந்தியை நிவர்த்தி செய்வதாயுள்ளது விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமாம். தத்துவமசி என்னும் வாக்கிய பிரயோகத்தில் தற்பதார்த்தம் விசேஷியமாம், தும்பதார்த்தம் விசேஷனமாம். துவந்தச்சியின்னு மிவ்வாராய வாக்கிய பிரயோகத்திலோ தும்பதார்த்தம் விசேஷியமாம், தற்பதார்த்தம் விசேஷனமாம். இன்னனம் தத்துவம் பதார்த்தங்கட்கு பரஸ்பரம் அபேத ரூபத்தால் விசேஷன விசேஷிய பாவம் செய்வதால் இரண்டின் பேத மயனிங்கும் டோட் தற்பதார்த்தத்தில் பரோட்சத்தன்மையின் மயக்கம் நீக்க தற்பதார்த்தத்தை யுத்தேசித்து தும்பதார்த்த தன்மை விதேயமாம். துவம் பதார்த்தத்தில் பரிச்சின்னத்தன்மையின் மயக்கம் நீக்கத்துவம் பதார்த்தத்தை யுத்தேசித்து தற்பதார்த்த தன்மை விதேயமா அமைக்கப்பட்டதா டோட். மூன்று, தத்துவம் என்னும் இருபதங்கட்கும் அவ்விருபதங்களை நர்த்தரூபமான ஈசுவர ஜீவர்கட்கும் வாக்கியார்த்தபோத அகண்ட செய்தன் எத்தோடு இலட்சிய இலட்சன் பாவ சம்பந்தமா. அவ்விரு பதங்களும் பதார்த்தங்களும் பரோட்சத்வ அபரோக்ஷத்வாதி விருத்தாம்சங்களை பரிகரித்து அவிருத்த அகண்ட சைதன்ய மாத்திரத்தையே அறிவிப்பதாம். ஆதலால் அப்பதங்களிலும் அவர்த்தங்களிலுமோ இலக்ஷணரூபத்தன்மையும் அவ்வகண்ட சைதன்யத்தில் லாக்ஷிய ரூபத்தன்மையும் உள்ள வாம்டோட். தத்வானுசந்தானம் கைவல்லிய நவநீதம் இப்பதமூன்றான் சிவமுயரங்கற்றையக்க முறையே எருத்தமென லாம் பதமே பதார்த்தமுடு வாக்கியார்த்தங்க தமக்குச்சம் பந்தமுறை மூன்றாம் வெறிக்கிலவை தாஞ்சாமா நாதிகர நம்பின் விசேட விசே டியமில கணமுடிலக்கியமாம் என்று வேதாந்த சூளாமணி கூறுவதால் தத்துவமசி மகாவாக்கியத்துள் சாமானாதிகரணைய சம்பந்த முதலிய சம்பந்த திரையன் களு மறியத்தக்கனவாம். அவை வருமாறு, சாமானாதிகரணையும் விசேஷன விசேஷிய பாவம் இலட்சிய லட்சண பாவம் என்று மிம்மூன்று சம்பந்தங்களும் மகாவாக்கியத்திற்குச் சாறுகளாம். தத்துவம என்னும் வாக்கியத்தில் உள்ள தத்துவம் என்னுமிரு பதங்கட்கும் பரஸ்பரம் சாமானாதி கரணிய சம்பந்தமும் இவ்விரு பதங்களின் அர்த்தங்கட்கு பாஸ்வரம் விசேஷன் விசேஷிய பாவ சம்பந்தமும் இவ்விரு பதங்கட்கும் அல்லது இவ்விரு பதங்களின் அர்த்தங்கட்கும் அகண்ட சைதன்யத்தோடு இலட்சியல் கண்பாவ சம்பந்தமும் உளவாம். ஏ ஒன்று, பின்ன பின்னமாய பிரவிருத்திக்கு நிமித்தங்களாய இப்தங்கட்கு எவ்வேகார்த்தத்தில் பிரவிருத்தியுண்டோ அதுவே இச்சத்தங்கட்கு பரஸ்பரம் சாமானாதிகரணிய சம்பந்தமாம். சோயம் தேவதத்தடோட் என்பொழி ச சப்தமோ அத்தேசகால விசிட்ட தேவதத்தனது வாசகமாம், அயம் சப்தமோ இத்தேசகால விசிட்ட தேவதத்தனது வாசகமாம். ஆண்டு ஒரே தேவதத்தனிடத்து ச சப்தத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் அத்தேசகால விசிட்டத்தவமும் அயம் சப்தத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் இத்தேசகால விசிட்டத்துவமுமாம். இவ்விரு சத்தங்களும் பாகத்யாக இலட்சணையால் அத்தேசகால விசிட்டத்துவ இத்தேசகால விசிட்டத்துவ அம்சங்களை பரித்தியாகம் செய்து ஒரேதேவதத்த பிண்டத்தைப் போதிப்பனவாம். இதுவே சோயம் என்னும் இரு சப்தங்கட்கும் பரஸ்பரம் சாமானாதிகரணிய சம்பந்தமாம். இரண்டு, முற்கூறிய வாக்கியத்திலேயே இரு சப்தங்களின் அர்த்தங்கட்கும் உள்ள பரஸ்பர விருதத்தை நிவர்த்திப்பது விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமாம். ஆண்டு ச சப்தத்தினர்த்தம் விசேஷியமும் அயம் சப்தத்தினர்த்தம் விசேஷனமும் சோயம் என்னும் வாக்கியப் பிரயோகத்திலாம். அயம சப்தத்தினர்த்தம் விசேஷியமும் ச சப்தத்தினர்த்தம் விசேஷனமும் அயம் ச என்னும் பிரயோகத்திலாம். மூன்று, முற்கூறிய வாக்கியத்தின் கண்ணுள்ள இருசத்தங்களின் பாகத்தி யாகலட்சணையால் அத்தேசகால விசிட்டத்துவ இத்தேசகால விசிட்டத்வங்கள் ஆய இருவிரோதி அம்சங்களை பருத்தியாகம் செய்து அவிருத்த தேவ தத்த பிண்டமாத்திரம் அவ்வாக்கியத்தார் போதிப்பிக்கப்படுகின்றது. ஆதலால் தேவதத்த பிண்டமாத்திரமே சோயம் வாக்கியத்திற்கு இலட்சியார் தத்துவ விளக்கப்படலம் தமாம். இவ்வாறு வாக்கியார்த்தரூப லட்சிய தேவதத்தனோடு சோயம் என்னும் இருபதங்கட்கும் பதார்த்தங்கட்கும் இலட்சிய லட்சன் பாவ சம்பந்தமாம். ஈண்டு அறிவிப்பது இலட்சணமும் அறிய யோக்கியமாயது இலட்சியமுமாம். சோயம் என்னும் இருபதங்களால் அல்லது இருபதங்களின் அர்த்தங்களால் அத்தேவதத்த பிண்டம் அறியப்படுவதாம். ஆதலால் பதங்களும் அர்த்தங்களும் இலட்சணமாம், அத்தேவதத்த பிண்டம் இலட்சியமாம். ஒன்று, அந்தனமே தத்துவமகி என்னும் மகாவாக்கியத்தில் உள்ள தத் தமோ பரோக்ஷத்வ சர்வந்துவாதி தர்ம விசிட்ட ஈஸ்வர சைதன்யத்தின் வாசகமாம். தூம்பதமோ அபரோக்ஷத்வ அர்ப்பந்துவாதி தர்ம விசிட்ட ஜீவசைதன்யத்தின் வாசகமாம். ஆண்டுத்தற்பதத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் பரோக்ஷத்வாதி தர்ம விசிட்ட தன்மையாம். தூம்பதத்தின் பிரவிருத்திக்கு நிமித்தம் அபரோக்ஷத்வாதி தர்ம விசிட்ட தன்மையாம். ஆதலால் தத்துவம் என்னும் இருபதங்களின் பிரவிருத்திக்கு நிமித்தம் பின்பின்னங்களாம். இவ்விருபதங்கள் பாகத்தியாக இலட்சணையால் ஒரு அகண்ட் சைதன்யத்தின் போதகமாம். இதுவே அப்பதங்களின் பரஸ்பரம் சாமானாதிகரணைய சம்பந்தமாம். இரண்டு, தற்பதார்த்தரூப ஈசுவர சைதன்யத்திற்கும் தும்பதார்த்தரூப ஜீவசைதன்யத்திற்கும் பரஸ்பரம் பேத பிராந்தியை நிவர்த்தி செய்வதாயுள்ளது விசேஷன விசேஷிய பாவ சம்பந்தமாம். தத்துவமசி என்னும் வாக்கிய பிரயோகத்தில் தற்பதார்த்தம் விசேஷியமாம், தும்பதார்த்தம் விசேஷனமாம். துவந்தச்சி என்னு மிவ்வாராய வாக்கிய பிரயோகத்திலோ தும்பதார்த்தம் விசேஷியமாம், தற்பதார்த்தம் விசேஷனமாம். இங்கனம் தத்துவம் பதார்த்தங்கட்கு பரஸ்பரம் அபேத ரூபத்தால் விசேஷன விசேஷிய பாவம் செய்வதால் இரண்டின் பேத மயனிங்கும் டோட் தற்பதார்த்தத்தில் பரோட்சத்தன்மையின் மயக்கம் நீக்கத் தற்பதார்த்தத்தை யுத்தேசித்து தும்பதார்த்த தன்மை விதேயமாம். துவம் பதார்த்தத்தில் பரிச்சின்னத்தன்மையின் மயக்கம் நீக்கத்துவம் பதார்த்தத்தை யுத்தேசித்து தற்பதார்த்த தன்மை விதேயமா அமைக்கப்பட்டதா டோட். மூன்று, தத்துவம் என்னும் இருபதங்கட்கும் அவ்விருபதங்களை நர்த்தரூபமான ஈசுவர ஜீவர்கட்கும் வாக்கியார்த்தபூத அகண்ட செய்தன் எத்தோடு இலட்சிய இலட்சன் பாவ சம்பந்தமாம். அவ்விரு பதங்களும் பதார்த்தங்களும் பரோட்சத்துவ அபரோக்ஷத்வாதி விருத்தாம்சங்களை பரிகரித்து அவிருத்த அகண்ட செய்தனிய மாத்திரத்தையே அறிவிப்பதாம். ஆதலால் அப்பதங்களிலும் அவர்த்தங்களிலுமோ இலட்சணரூபத்தன்மையும் அவ்வகண்ட சைதன்யத்தில் லட்சியரூபத்தன்மையும் உள வாம்டோட். தத்வான சந்தானம் கைவல்லிய நவநீதம் எழுபத்தி நான்கு, தத்துவமெனும்ப தங்கள் பிரமமாய்ச் சாட்சியான வத்துவை விடாமற்பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமு மதுனியாக நியதுவாகு மென்னு மத்தமு மகண்டமென்றே யசிபத் வைக்கியன் காட்டும். சாட்சியாயுமுள்ள சேதன பாகமான லட்சியார்த்தத்தை விடாமல் எப்போதும் நத்துவமசி பிரமமே கொடுத்தனம் துவந்தச்சி கூடுத்தனே பிரம்மமாம் என்னும் அசுபதத்தின் அர்த்தமும் ஏகமே என்று ஐக்கியத்தை அறிவிக்கின்றது. எழுபத்தி நான்கு மூன்று, பிரம்மமே கூடுத்தனாம் கூடுத்தனே பிரம்மமாம் என்று ஒதப்புரோத பாவமாக கூறியது தற்பத லட்சியார்த்தத்தில் பரோட்சத்துவ பிராந்தியும் தூம்பது லட்சியார்த்தத்தில் பரிச்சின்னத்துவ பிராந்தியும் நீங்குதற் பொருட்டாம். தத்துவம் அது நீ என்பதனால் தற்பதலட்சியார்த்தத்திற்கு நித்திய அபரோக்கமாயுள்ள தும்பது லட்சியார்த்தத்தோடு அபேதம் சித்தித்தலால் தற்பத லட்சியார்த்தத்தின் பரோட்சத்தன்மை பெறாந்தே நீங்குகின்றது. துவம் தத் நீ அது என்பதனால் தும்பத லட்சியார்த்தத்திற்கு வியாபகமான தற்பத லட்சியார்த்தத்தோடு அபேஞ்சித்தித்தலால் துவம் பத் லட்சியார்த்தத்தின் பரிச்சின்னத்துவ பிராந்தே நீங்குகின்றது. இந்த நமே பிரம்மம் பிரஞ்ஞானம், பிரம்மம் அகம், பிரம்மம் ஆத்மா என்று கூறுவதால் பரோட்சத்துவ பிராந்தியும் பிரஞ்ஞானம் பிரம்மம், அகம் பிரம்மம், ஆத்மா பிரம்மம் என்று கூறுவதால் பரிச்சின்னத்துவ பிரார்த்தியும் கெடுவனவாம். பரஸ்பரத்தில் பரஸ்பரத்தின் ஐக்கியம் ஒத்தப்புரோத பாவம் எனப்படும். இது அன்பயம் என்றும் வேதிகாரம் என்றும் குறுக்கு நெடுக்கு என்றும் கூறப்படும். பாஸ்பரம் ஒன்றற்கொன்று தத்துவம் பதார்த்த சோதனத்திற்கு பின்னர் விசாரித்தறிந்த பெருமாதமாக்களிலோ மாயை அவித்தே சம்பவியாவாயினும் மகா வாக்கியத்தின் அர்த்தமாகிய பெருக மாத்மவைக்கியம் எதுவோ அது செவ்வையாய் அறியப்பட்டதாகாது. அறியப்படாததாம். அவ்வைக்கியத்தில் மாயை அவித்தை நிலைத்திருந்து பரோட்சத்தன்மை வடிவமும் பரிச்சின்ன தன்மை வடிவமுமாகிய பிராந்தியை உண்டு பண்ணுகின்றன. அந்த பிராந்தியை நீக்குதற் பொருட்டு ஒதப்புரோதபாவம் செய்யத்தக்கதாம். ஒதப்புரோதபாவம் செய்ய ஐக்கியத்தின் செவ்வையான ஞானமுண்டாம். உண்டாகவே மாயை அவித்தைகளின் நிவிருத்தி வாயிலாக பரோட்சத்தன்மை பரிச்சின்ன தன்மை வடிவ பிராந்தியின் நிவிருத்தியுண்டாமென் தத்துவ விளக்கப்படலம். 75 கடநீரின் மேகநீரிற் கண்டவா நிரண்டும் பொய்யே குடவானும் பெரிய வானங்கூடியுன் தாமிப்போது விடமான பிரமன் சாட்சி இரண்டமிப்போது மேகந்திடமாகச் சுவாம்பூதி சிவோகமென் இருந்திட்டாயே சீவினா தேவரீர் இப்போது யான் அப்பியசிக்கத்தக்கத்தை கூறும்படி பிரார்த்திக்கின்றேன். குவளை அன்பனே, கட்ஜலத்திலும் மேகஜலத்திலும் பிரதிபிம்பித்துள்ள ஜலாகாசம் மேகாகாசம் என்னும் இரண்டும் உபாதியினார் கற்பிதமாயிருத்தலின் மித்தையாம். கடாகாசம் மகாகாசம் என்னும் இரண்டும் எப்போதும் ஒன்றேயாம். அதுபோல புத்தி அல்லது அவித்தையில் பிரதிபிம்பித்துள்ள ஜீவனும் மாயில் பிரதிபிம்பித்துள் ஈசனும் உபாதியினார் கற்பிதமாயிருத்தலின் மித்தையாம். பெருக மம்சாட்சி என்னும் இரண்டும் எப்போதும் ஒன்றேயாம். ஆதலின் இவ்வொன்றென்னும் அனுபவம் சந்தேக விபரீதமென்று திடமாதற் பொருட்டுச் சிவோகம் சிவமே நான் நானே சிவம் என்று நிதித்தியாச நஞ்செய்து நிதித்தியாசனத்தின் பரிபாகமான சுவானுபவத்தில் தான் அறிவானந்தமென்னும் அனுபவத்தில் பிறழாத்திருக்கக் கடவாய். இதுவே உன்னால் என்றும் இடைவிடா தப்பியசிக்கத்தக்கதான். 75 சிந்தனை புரஞ்சலா சிவோகம் பாவனை சந்தத முனற்றிடர் சமாதி வந்தரு மந்தனர் சமாதியால் அறிவு மேலிடு மிந்தனன் நிலையிலே இருக்கற்பாலையே என்று சிவஞானவள்ளலார் கூறுவதால் சமாதிக்கேது சிவோகம் பாவனை என்பதும் தத்துவ ஞானத்திற்கேது சமாதி என்பதும் பெறப்படுதலின் தத்துவ ஞானத்தை அடைய விரும்புவோர் வேறு சிந்தனை இன்றி செய்தற்குரியது சிவோகம் பாவனையாம் என்பது தெளிதின் விளங்குமென. சிந்தனை புரஞ்சலா சிவோகம் பாவனை சபிகற் சமாதியும் அதனால் உண்டாகும் சமாதி நிருபிகற் சமாதியுமாம். சிவோகம் பாவனை செய்யும் கிரமத்தினை ஸ்ரீசங்கா பூஜ்ய பகவத் பாதாசாரிய சுவாமிகள் திருவாய்மலர் தருளியுள்ள தசகத்திலும் சக்கத்திலும் காண்க. நீ சிவமா யோரிமைப்பு நிற்ப எனிர் காரணங்கை கூப்பி நிற்பன் கான் என்றும் சிவோகன் சிவோகன் சிவோகமென வந்தி பெறப்பருமானா என்றும் சிவோகம் பாவித்தலால் ஆய்ந்தவனை யாமாற்றி என்றும் சிவன் வேறு சிவன் வேர் என்றிரண்டா செப்பு மவன் சிவனை என்று மரியான் என்றும் தானே சிவமல்லார் தனிச்சிவம் வேறில்லை மூன்று ஒன்று கைவல்லிய தவனீதம். 76 தஞ்சமான் குருவன் சொன்ன தத்துவழுத பாமர் பஞ்சகோசமுங்க தந்து பாழையின் தள்ளியுள்ளிற் கொஞ்சமா மெருப்பும் விட்டுக்கூடத்தன் பிரமென்னு நெஞ்சமன் அழுவியொன்றாய் நின்ற போரணத்தை கண்டான்.